வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம் 10/5/18 தமிழர் வாழ்மையின் தனிச்சிறப்பு. எப்படிப்பட்டவன் ஒரு செயலை செய்யணும், அவன் எப்படிப்பட்ட பண்பு உள்ளவன் அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு வேலைக்கு போகிறான், அதை அந்த இடத்துல எது கிடைக்குதோ அதை தனக்கு லாபமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். நெருப்பை தேடி போகிறோம், அங்கே தண்ணி தான் கிடைக்கிது. தண்ணியை தேடி போகிறோம், அங்கே நெருப்பு தான் கிடைக்கிது. அதை கூட தனக்கு லாபமாகவே எது கிடைக்குதோ அதையெல்லாம் தனக்கு லாபமாகவே பயன்படுத்த தெரிந்த ஒருவனே ஆராய்வான் செய்க. அந்த மாதிரி செய்ய தெரிஞ்சு அந்த மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு அதை தனக்கு பயன்படுத்த தெரிந்தவன் மட்டுமே வேலையை செய்யணும் அப்படிங்கிறார். வாரி வளம்படுத்து உற்றவை பெருக்கி, எது கிடைக்குதோ அதையெல்லாம் பெருக்கணும். தங்கிட்ட எது கிடைக்குதோ அதையெல்லாம், குப்பை தான் கிடைக்கிது, அதையும் மிகச்சிறந்த விளைச்சலாக மாற்றக்கூடிய திறமை உள்ளவன் அப்படிப்பட்டவன் தான் ஆராய்வான். உற்றவை பெருக்கி ஆராய்வான் செய்க வினை, அவன்தான் வேலையவே செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். வாரி வளம்படுத்து உற்றவை பெருக்கி ஆராய்வான் செய்க வினை. அந்த மாதிரி தான் நெருப்பு கோலமாக இருந்தது, நெருப்பாக இருக்குது, நெருப்பாக இருக்கிறத மேலே நம்மளால் நிற்க முடியுமா? நெருப்பு மேலே நிற்க முடியாது. அப்போ நம்ம நிற்கணும்னா என்ன செய்யணும்? நிச்சயமாக குளிர்ந்த இடத்துல தான் நம்மளால் நிற்க முடியும். அப்போ என்ன செய்கிறோம்? இப்போது சித்திரை மாதங்களில் அக்னி நட்சத்திரத்தில் என்ன செய்கிறோம்? கடை வாசலில் தண்ணியை தெளிச்சுட்டு நிற்கிறோம், வாசலில் தண்ணியை தெளிக்கிறோம், ஈரத்தில் போய் நின்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம், மரத்து நிழலையாவது நிற்கிறோம். அந்த மாதிரி நெருப்பு கோலமாக இருந்த பூமி மேலே தண்ணி, இயற்கை வாரி தெளித்த நீரை, வாரி வாரி ஊற்றிய நீரை வரப்பெடுத்து அங்கேயே சேமித்தான். ஆழத்தில் இருக்கிற நெருப்பெல்லாம் அணைக்க முடியாட்டி போனாலும் அந்த நெருப்பினுடைய உக்கிரத்தை தணிக்கிறதுக்காகவே பூமியின் பூமி பந்தின் மீது மிக மெல்லிய கோடுகளாக வரப்பு எடுத்து அந்த கிடைத்த நீர்த்துளிகளை எல்லாம் வாரி தெளித்த, இயற்கை வாரி தெளித்த அந்த வருண பகவான் என்று சொல்லுகின்ற வருணனின் அந்த இயற்கை தெளித்த அந்த நீரை பருவ காற்றுகள் கொண்டு வந்து வீசி அந்த நீரை இயற்கை தானே உற்பத்தி செய்து கொடுத்த அந்த மழைக்காலத்தில் உற்பத்தியாகின்ற அந்த நீரை வரப்படுத்தி நிறுத்தி பூமியின் மிக ஆழத்திலிருந்து வருகின்ற வெப்பத்தையும் தணித்து அதன் மீது குளிர்ச்சியை ஊட்டி அதன் மீது உயிர்களை நிலைபெற செய்தான் தமிழ் உழவன். அந்த தமிழ் உழவனின் மாண்பு மிகப்பெரியது. அந்த மாண்பை நாம் முற்றிலுமாக மறந்து விட்டதால் இப்பொழுது உள்ளிருந்து வருகின்ற அந்த வெக்கையை தணிக்க நீர் நிறுத்தப்படாமல் வரப்புகள் சிதைந்து, வரப்புகள் அழிந்து, நீரை இழந்து பூமி உள்ளிருந்து வருகின்ற தீ நேரடியாக பூமியில் தாக்குகிறது. அதுவே புவி வெப்பமயமாதலுக்கு முதல் காரணியாக இருந்தது. பூமியினுடைய அந்த புறப்பகுதி வெப்பமாவதற்கும் அதுவே காரணியாக இருந்தது. பூமியினுடைய தூய்மை கேட்டிருக்கும் அந்த நெல்லை உற்பத்தி செய்யாததும் நெல்லை பயிரிடாததுமே மிக முக்கிய காரணியாக இருந்தது. மற்றும் தமிழர் வேளாண்மை என்பது பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கோள்கள், கோடான கோடி கோள்கள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு கோளும் ஒருவித இயக்க விதிகளின் கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு கோளும் தனக்கு வேண்டிய ஒன்றை ஸ்பேஸிலிருந்து எடுத்துக்கிட்டு தான் இயங்குது. ஸ்பேஸ் இல்லாட்டினா எந்த கோளுமே இயங்காது. எல்லா கோளுக்குமே ஒரு தாயை போல இருந்து ஒவ்வொரு கோளுக்கும் வேண்டியதெல்லாம் கொடுத்து பராமரிக்கிறது வானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வலி ஸ்பேஸ். அதை என்ன சொல்கிறோம்? வின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வலி. அதிலிருந்து தான் எல்லா கோளுக்குமே தனக்கு வேண்டியதை எடுத்துக்குது. அந்த மாதிரி பூமி தனக்கு வேண்டியதை எடுத்துக்கிறதுனால தான் வானின்று உலகம் வழங்கி வருகிறது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். வானத்திலிருந்து தான் பூமி என்னெல்லாம் எடுக்குது, நிலம், நீர், தீ, காற்று ஆக நான்கையுமே ஆகாயத்திலிருந்தே பூமி எடுக்கிறது. அதில் நிலத்திலிருந்து நீரும், நீரிலிருந்து தீயும், இந்த மூன்றும் கலந்த கலவையின் சுழற்சியினால், மூன்றும் கலந்த பொருளினால் பூமி தனக்குத்தானே ஒரு எடை ஏற்றிக்கொண்டு அந்த தீயினுடைய துணையோடும், நீரினுடைய துணையோடும், சுழலும் சுழற்சி வேகத்தில் காற்றும், இந்த காற்று தனக்குத்தானே சுழலுகின்ற தன்மையினால் அண்டவெளியிலிருந்து, விண்ணிலிருந்து, ஆகாயத்திலிருந்து தனக்கு வேண்டிய பொருள்களை எடுத்துக்கொண்டு பூமி சுழலுவதற்கு உழவன் நீரை பூமியிலே நிறுத்துவதற்கு காரணமாக நெல்லையே கையில் எடுத்தான். அந்த தீயை அணைப்பதற்கும் அந்த பூமியை சுழலச் செய்வதற்கும் பூமிக்கு எடை ஏற்றுவதற்கும் விண்ணிலிருந்து தனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு நீரை எடுத்துக்கொண்டு பூமி நிலை பெறுவதற்குமே உழவன் வரப்பை கையில் எடுத்தான். இது உலகத்திலேயே தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது. இதனாலேயே உலகத்தில் உயிர்கள் நிலை பெற்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.